శ్రీమాన్ వెంకటనాభార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది గురుపరంపరాయి నమః. నేను చిన్న తెలిచాం శృతి వేదం ఎన్న సొల్రదో అదర్కు అనుగుణమాగత్తాన్ ఎదయే ఎడుతుకణం. இதுலயும் அதீந்திரியமான அலௌகிகமான விஷயங்கள், இந்த அலௌகிகமான விஷயங்கள்ல வேதம் என்ன சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். இதுல அனுமானங்கள்லாம் நிக்கவே நிக்காது. பிரத்யக்ஷ விஷயம் இங்க வரவே வராது, நேர பார்க்கறதுன்றதே கிடையாது. ஆகையினால எந்த விதத்துல பார்த்தாலும் வேதம் என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். இந்த வேதமானது சிருஷ்டி பிரக்கிரியை சொல்றது. அதனால இந்த சிருஷ்டிய எப்படி எப்படி எல்லாம் கிரமம், பிரகிருதி, மகது, அகங்காரம், தன்மாத்திரைகள், பூதங்கள், அத மாதிரி இந்திரியங்கள், இவைகள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றதுன்றத ஓரளவு சாதிச்சுட்டார். இப்போ அடுத்த ஸ்லோகத்திலயும் அதேதான் சொல்ல போறேன், இந்த 12வது ஸ்லோகத்திலையும். ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப தன்மாத்திரைகள்லாம் இருக்கு, அதுல இவா சொல்றதா பாருங்க, சாங்கியார் சாங்கியார் சொல்ற மாதிரி சொல்றது சரியா அல்லது நாம சொல்ற மாதிரி இருக்கிறது சரியா? அவ சொல்றது சரியா, நாம சொல்றது சரியா? இப்ப சாங்கியார் என்ன சொல்றான்னு நம்ம ஒரு ஓரளவு பார்த்திருக்கோம். அனுமானத்தினால சித்திக்கிறதுங்கிறதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் நம்ம இப்ப போக போறது இல்ல. சிருஷ்டி பிரக்கிரிய ஒரு கிரமம் இருக்கு பாருங்க, அந்த கிரமம் எப்படிப்பட்டது? நாம என்ன சொல்லிட்டோம், முதல்ல பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அது மூணு விதமா பிரிஞ்சுது, சாத்விக அகங்காரம், அதுல இந்திரியங்கள் உற்பத்தி ஆச்சு. அதன் பிறகு தாமச அகங்காரம் இருக்கு, அந்த தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள், பூதங்கள் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு ஒரு ஒரு கிரமம் சொன்னோம். அதுல நாம சொல்ற கிரமம் எப்படி அப்படின்னாக்க, அந்த தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆகுது, அதிலிருந்து ஆகாச மகாபூதம், ஆகாசத்திலிருந்து ஸ்பரிஷ தன்மாத்திரம், அதிலிருந்து வாயு மகாபூதம். இப்படி தன்மாத்திரம் பூதம், அதிலிருந்து வேற ஒரு தன்மாத்திரம், அதிலிருந்து மகாபூதம், அதிலிருந்து வேற ஒரு தன்மாத்திரம், இப்படி நாம சொன்னோம். சாங்கியன் சொல்லும் பொழுது அந்த கிராமே வேண்டாம், அஞ்சு தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆச்சு, அந்த அஞ்சு தன்மாத்திரைகளிலிருந்து அஞ்சு பூதங்களும் உண்டாயிடும் அப்படின்னு நாம சொல்ற. இப்ப அத கண்டிக்கணும். இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அவாளே என்ன பண்ணிருக்க அப்படின்னாக்க, உபனிஷத் வாக்கியமே ஒரு மாதிரி இருக்கு. உபனிஷத் என்ன சொல்லிட்டு போயிடுத்துனாக்க, இந்த இது சொல்லச்ச சாங்கிய காரிகை ஒரு ஸ்லோகம் இருக்கு சாங்கிய காரிகையில, மூல பிரகிருதிஹி அவிகிருதிஹி மகதாத்யாஹ பிரகிருதி விகிருதி எஸ் சப்த அப்படின்ட்டு ஒரு இத சொல்ற காரிகை சொல்ற. அவ என்ன சொல்றாக்க, மூல பிரகிருதி, பிரகிருதின்னு நம்ம சொல்றமே மூணு குணங்களோட கூடினதுன்னு, அது அவிக்கிருதி, அது காரணமாத்தான் இருக்கும், எதுக்கும் காரியமாகவே இருக்காது. அப்புறம் மகதாத்யாக பிரகிருதி விகிருதிய சப்த அப்படின்னு சொல்றாங்க, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த ஏழும் தன்னுடைய காரணத்தை பார்க்கச்சே இது காரியமா இருக்கும், தன்னுடைய காரியத்தை பார்க்கச்சே காரணமா இருக்கும். அதாவது மகத்திலிருந்து அகங்காரம் உற்பத்தி ஆகுது, அப்போ மகத்து காரணமாயிடுச்சு, மகத்தத்துவன்றது. அதே அகங்காரமானது காரியமா கொடுத்து. ஆனா அதே மகத்து பிரகிருதியிலிருந்து உற்பத்தி ஆறுதுன்னு அப்ப அந்த பிரகிருதியானது காரியமா இருக்கு, மகத்தானது காரியமா இருக்கு. ஏன்னா பிரகிருதி தான் சர்வ காரணம், அதிலிருந்து மகத்தத்துவமானது காரியமா கொடுத்து. தன்னுடைய காரியமான அகங்கார தத்துவத்தை பார்க்கச்சே இந்த மகத்தத்துவமானது காரணமா இருக்கு. மகத்துவத்தினுடைய காரணமான பிரகிருதியை பார்க்கும் பொழுது இது காரியமாக இருக்கிறது. அதனால பிரகிருதி விகிருதையா இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பாத்துக்கணும். அகங்காரம், அகங்காரத்திலிருந்து அஞ்சு தன்மாத்திரைகள், அஞ்சு தன்மாத்திரைகளிலிருந்து அஞ்சு பூதங்கள். இப்ப இந்த பூதங்கள் மாத்திரம் காரணமா காரியமாவே இருக்கும், பஞ்ச தன்மாத்திரைகள் மாத்திரம் காரணங்களா இருக்கு, அகங்காரத்துக்கு காரியமா இருக்கு. அகங்காரத்துக்கு காரியமா இருக்கிறதுனால விகிருதி, பூதங்களுக்கு காரணமா இருக்கிறதுனால பிரகிருதி காரணம். ஆக ஏழு, மகத்து, அகங்காரம், அஞ்சு தன்மாத்திரைகள், ஏழு. இந்த ஏழும் காரணமாவும் இருக்கும் காரியமாவும் இருக்கும் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கப்புறம் ஷோடசகஸ்ய விகாரஹ அப்படின்னு அவ சொல்ற. பதினாறு காரியங்களா மாத்திரமே இருக்கும், காரணம் கிடையாது. ஏன்னா பதினோரு இந்திரியங்கள், அதுக்கப்புறம் அஞ்சு பூதங்கள். இந்த பதினாறு, பதினொன்னு அஞ்சம் பதினாறு, பதினாறு காரியங்களாகவே இருக்கும். இப்ப இத வந்து இப்ப எத்தனை ஆச்சு, ஒரு மூல பிரகிருதி, ஏழு காரியம் காரணம் அப்படி இருக்கிறது, எட்டாச்சு. இது பதினாறு, பதினாறு எட்டு இருபத்தி நாலு. அப்புறம் புருஷன், ஜீவன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை ஒத்துக்கிறதுனால அது இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஆயிடுது. இப்போ இத கொஞ்சம் இன்னும் பிரிக்கலாம், பிரகிருதி காரணமாவே இருக்கு, மீதி ஏழு காரணமாவும் இருக்கும் காரியமா இருக்கும். அதனால இந்த எட்டும் பிரகிருதியும் மீதி ஏழு மகது அகங்காரம் அஞ்சு தன்மாத்திரைகள், இந்த எட்டும் காரணமா இருக்கும், மீதி பதினாறும் காரியமா இருக்கும். புருஷனும் நிர்விகாரன், நிஷ்கிரியன், எதுவும் பண்ண மாட்டான், ஆனாலும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள்ல எட்டு காரணங்களா இருக்கு, பதினாறு காரியங்களா இருக்கு. பதினாறு எட்டு இருபத்தி நாலு காரியமா மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாருடைய இது பிரக்கிரியா இருக்கு. இவன் சாங்கியாருந்து என்னவோ தான் கல்பிச்சுள்ள, அவனும் வேத வாக்கியத்தை சொல்லியே சொல்றான். அவன் வந்து ஆதர்பண உபநிஷத்து இருக்கு, அந்த ஆதர்பண உபநிஷத்துல இத மாதிரி இருக்கு. அது என்ன இருக்கு, ஆதர்பண உபநிஷத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, அஷ்டௌ பிரகிருதய ஷோடச விகாரா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அஷ்டௌ பிரகிருதய ஷோடச விகாரான் இருக்கு. இது உபநிஷத் வாக்கியம், வேதாந்திகளும் ஒத்துக்கிறது, சாங்கியன் அதை காமிச்சு கொடுக்கறானோ. இப்ப இந்த எட்டு பிரகிருதி காரணங்களா இருக்குது, பதினாறு காரியங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னதுனால நாங்க அதை வச்சுட்டுதான் சொல்றோம். பிரகிருதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், இந்த எட்டும் காரணமா இருக்கு. மீதி பதினாறு இந்திரியங்கள், பதினொன்னு அஞ்சு பூதங்கள், அவைகள் காரியமா இருக்கு. இது சுருதி சித்தம். ஆகையினால பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டானது, மகத்துவத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அந்த தன்மாத்திரைகளிலிருந்து இந்த பூதங்கள், அத மாதிரி இந்திரியங்கள் உற்பத்தி ஆச்சு. அதனால இந்த பிரக்கிரிய சிருஷ்டி பிரக்கிரிய நாங்க சொல்றோம். இத நீ வந்து எப்படி விரோதம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்லணும் நாம், ஏன்னா ஸ்ருதி சித்தமானது, ஸ்ருதி சித்தமான விஷயத்த நாம இதுவா சொல்லக்கூடாது. ஸ்ருதி சித்தமான விஷயத்த நாம மாத்தி சொல்லவே கூடாது, மாத்தி சொல்லவே கூடாது. அதனால சாங்கியம் சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா, ஆக்ஷேபம் பண்ற. அதற்கு இப்போ சமாதானம் சொல்லிதான் ஆகணும். அதனால இந்த ஸ்லோகம் வருது, இந்த ஸ்லோகம் அதனால வருது. அது எப்படி வருது அப்படின்னு பாருங்க, அவ பதில் சொல்றது. இப்போ என்ன சொன்னா அப்படின்னாக்க, என்ன சொன்னா அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் சுதிகளை வச்சுட்டுதான் சொல்றோம், நாங்களும் சுதிகளை வச்சுட்டுதான் சொல்றோம். அந்த ஸ்ருதிகள் என்ன சொல்றதோ அதுக்கு விரோதமா நாங்க எதுவும் சொல்லி இல்ல. ஏன் அப்படி சொல்லணும்னா, சுவாமி நியாய பிரசுத்தியில் என்ன சாதிக்கிற, ஸ்ருதிகள் பிரமாணம்தான், அது சுதந்திரமா இருக்குன்னு சொன்னோம். ஆனால் ஸ்ருதிகள் கூட உபபிரமணம் இல்லாமல் பிரமாணமா ஆகாது. உபபிரமணம் இல்லாமல் பிரமாணமாக வேதமே ஆகாது. உபபிரமணங்கள் இருந்தால் தான் வேதத்துக்கு பிராமணியமே சித்திக்கும். ஏன் அப்படின்னா, வேதம் பொதுவா சொல்லிட்டு போயிடும், சொல்லிட்டு போனதுல அதுக்கு சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்றது நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அதனால மகர்ஷிகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க, வேத சாட்சா்காரம் பண்ணினவா, வேதத்தை சாட்சா்கரிச்சதுனால அவ ஸ்பஷ்டமா நமக்கு அர்த்தம் சொல்லுவா. அதனால அந்த ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்றது, அதுல ஸ்ரீ பாஞ்சராத்திர வச்சனம் முக்கியம். பாஞ்சராத்திர வச்சனம் ஏன்னா பகவானே திருவாய் மலர்ந்து அருளினது, அதனால அதுக்கு ஏற்றம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது சொல்லும் பொழுது பூதாதி ஸ்துதி குர்வானஹா சப்த தன்மாத்திரகம் கத்ததஹா சசர்ஜ சப்த தன்மாத்திரம் ஆகாஷம் சப்த லக்ஷணம் இப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. பூதாதி அப்படின்னாக்க தாமச அகங்காரம்னு அர்த்தம். அதாவது பூதத்துக்கு காரணமா இருக்கிறது அது தன்மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். தன்மாத்திரை சாத்திக அகங்காரம் இருக்கே, அது தாமச அகங்காரம், அதிலிருந்து உற்பத்தியாக தன்மாத்திரை. அது என்ன பண்றதுன்னா, அந்த தாமச தன்மாத்திர அகங்காரமானது விகாரத்தை அடைகிறது. அது விகாரத்தை அடைஞ்சு என்ன பண்றது தெரியுமா, சப்த தன்மாத்திரகம், சப்த தன்மாத்திரமா மாறுறது. அது அதிலிருந்து சப்த தன்மாத்திரத்தை உற்பத்தி ஆச்சு, உற்பத்தி பண்ணிச்சு. அந்த சப்த தன்மாத்திரம் என்ன பண்றதுன்னா, ஆகாசத்தை உற்பத்தி பண்றது. சசர்ஜ சப்த தன்மாத்திரம் ஆகாஷம் சப்த லட்சணம், சப்தஸ்வரூபமாக சப்த குணகமாக சப்த சுபாவமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தை அது உற்பத்தி பண்ணிச்சு, அது சிருஷ்டித்தது. ஆகாசமாத்திரம் சசஜா, ஆகாசம் விகாரத்தை அடைகிறது. அது விகாரத்தை அடைஞ்சு அது என்ன பண்றதுனாக்க, ஸ்பர்ஷ மாத்திரம் சசஜா, ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தை சிருஷ்டிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஸ்ரீமொழி, அதிலிருந்து பலவான் அபவத் வாயு சசிய ஸ்பர்ஷோ குணோ மத, பலவானான வாயுவானது அதிலிருந்து உற்பத்தி ஆச்சு. அதுக்கு குணம் எது, சுபாவம் எதுன்னா ஸ்பர்ஷம். ததோ வாயு திகுர்வாணஹ ரூபமாத்திரம் சசஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ரூபதன் மாத்திரம், ரூபதன் மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், அதிலிருந்து கந்ததன் மாத்திரம், கந்ததன் மாத்திரத்திலிருந்து இது உற்பத்தி ஆச்சு பிருத்வி அப்படின்னு சொல்றது. அது இது உடனே அவ என்ன சொல்றாக்க, பாஞ்சராத்திரம் உனக்கு வேணா பிரமாணம், எல்லாரும் அந்த ஒத்துப்பாட. பாஞ்சராத்திர சந்நிதின்றது நம்ம சம்பிரதாயத்திலையும் எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்திலையும், அதே மாதிரி மாத்வாள் ரெண்டு பேர் தான் ஒத்துட்டு இருக்க. சங்கராச்சாரியரே சில விஷயங்கள்ல பிரமாணம், சில விஷயங்கள்ல பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால குமாரில் பட்ட சித்தா கோபாதிகரணத்துல சொல்லும் பொழுது இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு, பாஞ்சராத்திர ஆகமத்தை சர்வாத்திரம் அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு குமாரில் பெற்றமையும் அமைச்சிருக்காரு. அதனால அவன் எப்படி ஒத்துப்பார், அதனால எது நாங்க ஒத்துக்கோனாக்க, சரி அதை ஒத்துக்காதாப்போ. விஷ்ணுபுராணம் சொல்றதே நீ ஒத்துனாலும் ஒத்துக்காட்டாலும் ஸ்ரீ பாஞ்சராத்தம் பிரமாணம் தான், ஆகம பிராமணியத்துல அத்தியுதமா சாதிச்சுட்டு போயிட்ட ஆள வந்தார். அத அடியுற்றியே எம்பெருமானார் இதுல சாதிச்சுட்டு ஸ்ரீபாஷ்யத்துல சுவாமி தேசிக்கணும். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தங்கள்ல ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார். அர்க்கிலன சாராவளி நியாய பிரசித்தி தத்துவம் தாகலாத்திலேயே இக்கே சாதிக்க போறாரு. அதனால பாஞ்சராத்திரம் சர்வாத்மனா பிரமாணம் ஸ்தாபிக்க போறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இவ ஒத்துக்காட்டா கூட சரி, விஷ்ணு புராணம் ஒன்று, விஷ்ணு புராணம் 18 புராணங்கள்ல, 8 புராணங்கள்ல புராணம் எழுதிய வைஷ்ணவம் அப்படின்னுட்டு விஷ்ணு புராணத்தை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றது. 18 புராணங்கள்லயும் விட்டு சம்பந்தமான புராணங்கள் தான் சாத்விக புராணங்கள்னே பேர். அவைகள் சொல்றதெல்லாம் சர்வாத்தனா பிரமாணமா இருக்கும். அதுவும் சொல்றது சப்த தன்மாத்திரம பவது தச்ச ஆகாசம் அஜி ஜனது ஸ்பர்ஷ மாத்திரம் ததாகாசார் தஸ்மாத் வாயுன ஜாயத. இந்த மாதிரி சுருடப்படுத்தது. இங்க பாருங்க, ஒவ்வொன்னும் சப்த தன்மாத்திரம், அதுல இருந்து ஆகாசம், அதுல இருந்து ஸ்பரிசதன் மாத்திரம், அதுல இருந்து வாயு, வாயுலிருந்து ரூப ரூபதன் மாத்திரம், அதுல இருந்து அக்னி மகாபூதம், ரச மாத்திரம் ஜக்னே அக்னேஹே, அக்னியிலிருந்து ரசத்தன் மாத்திரம் உற்பத்தி ஆச்சு, தஸ்மாதாப பிரஜக்னிரே, அதுல இருந்து ஜலங்கள் எல்லாம் உற்பத்தி ஆச்சு. அதனால கந்த தன் மாத்திரம் அத்யோபி கந்த மாத்திர சதா மகி மகி பிருத்திவி, பிருத்திவி மகாபூதமானது கடைசியில் உற்பத்தி ஆகுது கந்தத்தன் மாத்திரத்து. இப்படி ஒரு தன்மாத்திரை ஒரு பூதம், அந்த பூதத்துல இருந்து இன்னொரு தன்மாத்திரை, அதுல இருந்து ஒரு பூதம், இப்படி ஒரு கிரமம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்றதுனால இந்த கிரமங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதனால உபபிரமணங்கள் என்ன சொல்கின்றனவோ அததான் நாம அங்கீகரிக்கணுமே தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிட்டு போடக்கூடாது, இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அதனால இங்க வந்து இந்த கிரமம் இருக்கு. அப்போ ஸ்ருதி அத மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, ஸ்ருதி அத மாதிரி சொல்லிட்டு போயிருக்கே, அஷ்ட பிரகிருதியா சோடசகதிகாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்ருதி. உபநிஷத்து அதான சொல்றது, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஏன்னா உபநிஷத்து என்ன சொல்றதோ அதை தானே ஏத்துக்கணும். உபநிஷத்து அத மாதிரி சொல்லும் பொழுது அதை ஏத்துக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கூட கேள்வி வரும். அதுக்கெல்லாம் விரோதம் ஒன்றும் கிடையாது, விரோதம் ஒன்றும் கிடையாது. ஏன் விரோதம் கிடையாது அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து ஸ்ருதிகள் மீதி ஸ்ருதிகள்லயோ மீதி ஸ்மதிகள்லயோ அத மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் சுபாலோ உபநிஷத்துல எப்படி சொல்றதுன்னாக்க, ஒரு பூதம் அது என்ன பண்றதுன்னாக்க தன்னுடைய காரணமா இருக்கக்கூடிய தன்மாத்திரையில லயிக்கிறது, லயத்தடைகிறது. அந்த தன்மாத்திரையானது தன்னுடைய காரணமா இருக்கக்கூடிய பூதத்துல லயத்தடைகிறது. இந்த கிரமத்துல அங்க சொல்லிட்டு போயிருக்கு சுபாலோ உபநிஷத்து. அதை வச்சுட்டுதான் நாம திருவாராதனைக்கு இப்படி பண்ணும் பொழுது பிரமாள ஆராதனை பண்றமே, அதுல நாம என்ன பண்றோம்னாக்க இந்த பிரக்கிரியில பண்ணிட்டு இருக்கோம், பூதசுத்தி பண்றோம். இந்த பூதசுத்தி பண்ணும் பொழுது முதல்ல பிருத்வி, அது கந்த தன்மாத்திரத்தை சேர்க்கணும். கந்த தன்மாத்திரமானது ஜலத்துல சேரும், ஜலம் ரச தன்மாத்திரத்துல, அது தேஜத்துல. இந்த பிரக்கிரியில தான் நாம போயிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்ருதி சித்தம், சுபாலோ உபநிஷத்து ஸ்பஷ்டமா அது சொல்றது, ஸ்பஷ்டமா சொல்றதுனால அந்த கிரமத்துல நாம அங்கீகரிக்கிறோம். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ருதியும் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ருதியும் இருக்கு, இந்த ஸ்ருதியும் இருக்கு, இத கவனமா எடுத்துக்கணும். ஆகையினால இந்த நீங்க அந்த ஆதர்மணிக்க உபநிஷத்துல இருக்கிறத சொன்னா கூட அதெல்லாம் கவனமா எடுத்துட்டு போனா சரியா போயிடும். இத வந்து பின்னாடி 15 ஸ்லோகத்துல சாதிக்க போற, 15 ஸ்லோகத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறாரு. அதனால இந்த கிரமம்தான் சரியா இருக்கு அப்படின்னு. அதுக்குதான் அவ வந்து இது மாதிரி கேக்குறா. அப்படி பார்த்தாக்கா 12 காரணங்கள், 12 காரியங்களா ஆயிடுமே அப்படின்னு இஷ்டபத்தி சிந்தனை போட்டாரு. அதனால எங்களுக்கு ஒண்ணு விரோதம் இல்லை. அதுக்கு பதில் சொல்ல போறோம் அதுக்கு. ஆகையினால அந்த ஸ்லோகம் வரைச்சே அதுக்கு சமாதானம் சொல்லுவோம். அதனால இந்த பிரக்கிரியில சாங்கியன் சொன்ன மாதிரி அந்த பிரக்கிரியை இல்லை, இந்த கிரமத்துலதான் இருக்கு. அகங்காரம் அதிலிருந்து தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆகுது. அதுல தன்மாத்திரை ஒரு தன்மாத்திரம் தான் உண்டாச்சு. 5 தன்மாத்திரைகள் அங்கே உற்பத்தி ஆகல, ஒரு தன்மாத்திரம். தாமச அகங்காரத்திலிருந்து இந்த சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. அதிலிருந்து ஆகாசம், இந்த பிரக்கிரியை தான் உண்டு. அதுலயும் எப்படி அப்படின்னாக்க, சூக்மம் ஸ்தூலம், சூக்மமா இருக்கிறதுன்றது தன்மாத்திரைகள். நம்ம நேரம் பார்க்கறது இல்ல, பிரகிருதியும் பார்க்கல, மகத்தத்துவத்தையும் பார்க்கல, அகங்காரத்தையும் பார்க்கல, தன்மாத்திரைகளையும் நாம பார்க்கறது இல்ல. நாம பார்க்கறது எதை பார்க்கிறோம், ஆகாசம் வாயுவை உணர்ச்சியினால அறிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த கிரமத்துலதான் பாக்குறமே தவிர்த்து அவைகள் எல்லாம் நாம பார்க்கல. அதனால சூக்ம திசையில அது ஸ்தூல திசையாக பூதங்களாக மாறுகின்றன. நேற்றைய சொன்னோம் அந்த ஸ்தூல திசைங்கிறது கூட எஷ்டி திருஷ்டியில தான், சமஷ்ட திருஷ்டியில எதையும் பார்க்கறதுக்கு நம்ம யாருமே இல்லையே, யாருமே இல்லை. எல்லாமே பிரமாள் பிராட்டி நிசூரிகள் முக்தாள் அவள்தான். நம்ம இந்த ஸ்லோகம் சொல்றமே, பசியந்தீரு ஸ்ருதிஷுபரிதாக சூரிய புத்தேன சார்த்தம் மத்தியகிருத்திய திரிகுண பழகம் நிர்மித ஸ்தான பேதம். அப்ப மாத்திரம்தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போமா முக்தாரா மாறிவிட்டாக்கா. விஸ்வாதீக பிரணயிருந்தா விப்ரமத்யூதவர்த்தோ பிரம்மேஷாத்தியாக சதவீவையோ அக்ஷதா பிரசாரம் சொல்றோம். அதனால அந்த ஸ்ரீ சூரிய சுவாமி சாதிச்ச மாதிரி நித்திய சூரியகளும் முக்தாளும் பெருமாளும் பிராட்டியும் விளையாடுறதா இப்ப பார்த்துட்டு இருப்போம். அதனால மற்றபடி யாராலையும் சமட்டு திருஷ்டியில இருக்கிறத பார்க்கவே முடியாது, வெஷ்டி திருஷ்டியில இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கும். அதனால இது சூக்ஷமா இருக்கிறதுன்றது ஸ்திதி தன்மாத்திரை. அதிலிருந்து ஸ்தூலமாக இவைகள் தான் உற்பத்தி ஆகிறது. அதுல ஒரு விஷயம் இருக்கு, பிரகிருதி மகது அகங்காரம் அது மாதிரி தன்மாத்திரைகள் 5. இப்போ இந்த 8 தத்துவங்களை நாம நேர பார்க்கறது இல்லை. அதே மாதிரி இந்திரியங்கள் 11 சொல்லிட்டோம், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு இது 11. அந்த 11 19 19 நேர பார்க்கறதே கிடையாது யாருமே. மீதி 5 மகாபூதங்கள் ஒண்டிதான் இருக்கு. அந்த 5 மகாபூதங்களும் வெட்டி திருத்தியில தான் பார்க்கிறோம். அது எப்படி பார்க்கணும் தெரியுமா, பஞ்சீகரண பிரக்கிரியா ஆறதுனாலதான் பார்க்கணும். இல்லாத போனா அது கூட நம்ம பார்க்க முடியாது. ஆகவே இது இந்த சிருஷ்டி பிரக்கிரியை இவ்வளவுதான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இதை நினைத்திய கூட ஒண்ணு சொன்னோம், இந்த தன்மாத்திரின்னு அதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னாக்க, கலல ததி நயாத் அப்படின்னு இங்க சொல்ல போற இந்த ஸ்லோகத்தை. தயிர் பால் இது நடுவுல இருக்கிற நிலை, பால்ல மாதுரியம் இருக்கு, தயிர்ல கொஞ்சம் புளிப்பு இருக்கலாம் இல்ல அதிகமா புளிப்பு இருக்கலாம், அது எவ்வளவு கூட விகாரத்தோட இருந்தோ அவ்வளவு கூட புளிப்பு அதிகமா போயிடும். ஆனால் பாடல புளிப்புன்றதே வராது, புளிப்பு வந்ததுன்னு கெட்டுப்படுத்தணும். அந்த பாடல்ன்றது என்னைக்கும் மதுரமாகவே இருக்கும், தயிரில மாதுரியும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து புளிப்பும் இருக்கும். ஆனால் இந்த கலனம் இருக்கே நடுவாந்திரத்துல இருக்கும் மத்திய தசா, அந்த மத்திய தசையில இருக்கக்கூடிய கலனம்ங்கிறதுக்கு அது தயிர் மாதிரியும் கெட்டியா இருக்காது, பால் மாதிரியும் திரவமா இருக்காது, பால் மாதிரி மதுரமா இருக்காது, தயிர் மாதிரி புளிப்பு முதலானதோட சேர்ந்து இருக்காது. அது ஒரு நிலையில இருக்கும், அந்த நிலையில தன்மாத்திரைகள் இருக்கு. இது நாங்க சொல்லல, தத்துவத்துக்கள்லாம் கற்பிக்கிறார் இதனுடைய பேதத்தை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறது ஒவ்வொரு நிமிஷம் புத்தகம் எடுத்துறேன். சத்ர அகங்கார ஜன்யம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். நம்ம ஸ்லோகம் மாற்றி இருக்குது, மறந்து போயிட்டு இருக்கு. சத்ர அகங்கார ஜன்யம் பஜதி பரிணதைஹி சப்த மாத்திரம் நபஸ்வம் தத்வத் தன்மாத்திர பூர்வாக ததுபரி மருது அக்னி அம்பு பூமி அக்ரமாஸ்யு சூக்ஷ்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமுதய பிரக்ரியா தாரதம்யாத் தன்மாத்திர பூத பேதா கடல ததினயாத் கல்பித சத்வ வித்தி அப்படின்னு சொல்லிருக்கிறார். சத்ர சத்ர அப்படின்னாக்க இந்த சிருஷ்டி பிரக்கிரியை, இந்த சிருஷ்டி பிரக்கிரியில அகங்காரஜன்யம் சப்த மாத்திரம் தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆனது சப்த மாத்திரம், சப்த தன்மாத்திரம். இந்த சப்த தன்மாத்திரமானது அதிலிருந்து உற்பத்தி ஆகுது. பரிணதைக்கு பரிணாம விசேஷம், அதனுடைய பரிணாம விசேஷங்கள், அதனுடைய விசாரங்கள்லாம். அதனால நபஸ்வம், நபஹன்னாக்க ஆகாஷம், நபஸ்வம்னா ஆகாச தன்மையை அடைந்தது அப்படின்னு நபஸ்வம் பஜதி, நபஸ்வம் ஆகாச ஆகாசத்தை அடைந்தது, சப்த தன்மாத்திரமானது ஆகாசமாக மாறியது. ததுபரி அதன் மேல அதுக்கப்புறம் தத்வத் அவ்வாறே இந்த ஆகாசமானது ஸ்பர்சத்தன மாத்திரமா மாறித்து அத சொல்ற தன்மாத்திர பூர்வா, அதாவது தத்தத் தன்மாத்திர பூர்வா அந்தந்த தன்மாத்திரைகளை முன்னாடி உடையதாகவும் மருத்து வாயு அக்னி தேஜஸ் அம்பு ஜலம் பூமி பூமியா, அதனால மருது அக்னி அம்பு பூமியா வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி இந்த நாலு பூதங்கள் அது அதனுடைய தன்மாத்திரம் முன்னாடி இருக்கும். அவைகள்லாம் என்ன பண்ணணும்னாக்க கிரமாத்து சியு ஒரு கிரமசக ஒரு முறைப்படி இது மாதிரி உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகும். இப்போ தாமச அகங்காரத்திலிருந்து ஒரே சமயத்திலேயே அஞ்சு தன்மாத்திரங்களும் உற்பத்தி ஆகிடுறது, அந்த அஞ்சு தன்மாத்திரங்களிலிருந்து பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்ற ஒரே சமயத்துல அப்படின்னு அவ சொல்ற சங்கியா. இத அஷ்ட பிரகிருதியா சோழ தெரிகாத ஏற்கனவே சொன்னோம், ஆதரவனா ஸ்ருதிக்கு ஸ்ருதி அப்படி சொல்றதுன்னு. அதற்கு அது ஏன் அப்படின்னாக்க அத மாதிரி நீங்க ஒத்துண்டாக்க அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துரும்னு அவ நம்மளை பார்த்து கேக்குறா. அவ என்ன சொன்னா எட்டு காரணங்கள் பதினாறு காரியங்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாக்க பன்னெண்டு காரணங்கள் பன்னெண்டு காரியங்கள் நான் எடுத்துருவேன். ஏன்னா அஞ்சு தன்மாத்திரைகளும் காரணமா இருக்கு, அஞ்சு தன்மாத்திரைகளும் காரணமா இருக்கு. அவனே பிரகிருதி மகது அகங்காரம் எட்டாச்சு, அதுக்கப்புறம் ஆகாச மகாபூதம் வாயு மகாபூதம் தேஜோ மகாபூதம் ஜல மகாபூதம் இந்த பன்னெண்டும் காரணமா இருக்கு அப்படின்னு உங்க பட்சத்துல வருது. அப்ப காரியங்கள் எவைகள் அப்படின்னாக்க பதினோரு இந்திரியங்கள் பிருத்வி இந்த பன்னெண்டு ஒண்டிதான் காரியங்களா இருக்கும், அதுக்கு காரணத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டதா ஆயிடும். அதனால அதே பதினஞ்சாவது ஸ்லோகத்தின அதுக்கு சமாதானம் சாதிக்க போற அதை அப்ப பாத்துக்கலாம். அது அதனால இந்த அந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால நாங்க இதுதான் சொல்றோம். எங்க காரணம் என்ன நாங்க அப்படி சொல்றது அப்படின்னாக்க ஸ்ருதி சொல்றது தஸ்மாத் தான் ஏதாத்தன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னேரப அத்யஸ் பிருதிவி அப்படின்னு சொல்றது. இப்போ பூதங்களுக்கு காரணத்துவத்தை சொல்றது. ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயுவிலிருந்து தேஜஸ் அக்னி, அக்னியிலிருந்து ஜலங்கள், ஜலத்திலிருந்து பிருதிவி அப்படின்னு சொல்றது. அப்போ ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், இந்த நாலத்துக்கும் காரணம் இங்க சொல்ற காரணத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாங்களும் காரணமாக இருக்கின்றதுன்னு சொல்றதே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த ஸ்ருதிக்கு முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும், முக்கியத்துவம் சொல்லணும். சுபாலோபனிஷத்துல இவைகள்லாம் கிரமம் பிரளயத்தை சொல்ற பொழுது எப்படி லயத்தை அடையும் அப்படின்றத அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த கிரமத்துல வரணும். ஆகையினால இந்த கிரமம் ஸ்ருதியில சொல்றதுனால ஆகாசம் எடுத்துட்டாக்க அதுல சப்தம் மாத்திரம் குணமா இருக்கும். வாயுன்னு எடுத்துட்டாக்க சப்தம் ஸ்பரிஷம் ரெண்டும் ரெண்டு குணங்கள் இருக்கும். அதுல தேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்க அதுல சப்தம் இருக்கும், ஸ்பரிஷம் இருக்கும், ரூபம் இருக்கும். ஜலம் எடுத்துட்டாக்க சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் ரசம் நாலு இருக்கும். அதே பிருதிவியை எடுத்துட்டாக்க அஞ்சு குணங்களும் இருக்கும். சப்தம் இருக்கும், ஸ்பரிஷம் இருக்கும், ரூபம் இருக்கும், ரசம் இருக்கும், கந்தம் இருக்கும். இந்த அஞ்சு அதுல இருக்கும். இந்த கிரமம் தான் இருக்கு. அதனால இத மாதிரி ஒவ்வொன்று உற்பத்தி ஆச்சு, அது அதோட குணங்கள்லாம் சேர்ந்துட்டே வருது. இந்த கிரமம் நாங்க சொல்லல, இத பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அது இல்லேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்ருதியும் சொல்றது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வஸ்துக்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, முதல்ல தாமச அகங்கார், அதிலிருந்து சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆகுது. சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆகுது. அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அதிலிருந்து வாயு, அதிலிருந்து ரூப தன்மாத்திரம். இப்படிதான் நாங்க ஒத்துக்கணும். இந்த மாதிரி இது கிரமம் இருக்குது. சரி, இத்தனை சொல்றீங்க, ஆனா தன்மாத்திரைகள் பத்தி இந்த ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேரா சொல்லவே இல்லையே. தன்மாத்திரைகள் பத்தி சொல்லவே இல்லையே. சொன்னாதான் அதை அங்கீகரிக்க முடியும். சொல்லலையே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு இதெல்லாம் கரிசாமானிய நியாயம் தான். ஒரு இடத்துல ஒரு இடத்துல சொல்றது, அதே சுபாலோபனிஷத்துல அந்த இடத்துல இருக்கு. இங்க சொல்லத அங்க சேர்த்துக்கணும், அங்க சொல்லப்பட்டதை இங்க சேர்த்துக்கணும். இதுக்குதான் உபசம்ஹாரம் பேர். எல்லாம் கதி சாமான்யம், ஒரே நடையில போறது எல்லா ஸ்ருதிகளும். அதுல சிலதெல்லாம் விட்டு போயிருக்கும், விட்டு போனதை ஏத்துக்கணும். அங்க சொல்லப்பட்டு வேற இடத்துல சொல்லப்பட்டதை இங்கேருந்து எடுத்துக்கணும். ஒரே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எங்க எது விடுபட்டிருக்கோ, எந்த இடத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ, அதை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கணும். அப்படி சொல்லிட்டோம்னா சரியா போயிடும். ஆகையினால தைத்திரிய ஸ்ருதியில தன்மாத்திரைகளும் சொல்லலதான். அதே சுபாலோபனிஷத்துல பூதங்கள், தன்மாத்திரைகள், இவர்களுடைய லயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, உபபிரமணங்கள்ல சிருஷ்டியும் சொல்லப்பட்டிருக்கு, லயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அனைத்தையும் சேர்த்து பார்த்தாக்க எல்லாம் சமன்வயமாகிடும் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ தன்மாத்திர மகாபூதங்கள் இவர்களுடைய சுரூபம் என்ன அப்படின்னாக்க மேல சொல்ற சூக்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமுதய அப்படின்னு இருக்கு. சூக்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமுதய சமுதய பிரக்ரியா அப்படின்னு மேல போறது. இவ சூக்மமாகவும் ஸ்தூலமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வபாவங்கள், ஸ்வகுணங்கள் இவைகளோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க பௌரிக சமாசம் வச்சுக்கணும், பௌரிக சமாசம் வச்சுக்கணும் விஜயாபிக்கிறது. அதாவது சூக்ம ஸ்தூல ஸ்வபாவங்கள் என்ன, ஸ்வகுணங்கள் என்ன, எவைகளுக்கு இருக்கோ அவைகள் சூக்மமாகவும் ஸ்தூலமாகவும் உள்ள ஸ்வபாவங்களையும் குணங்களையும் உடையவைகள் இவைகள். எவைகள் உடையவைகளோ அவைகள் இத மாதிரி வந்து உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏன் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, சூக்ம சூடசவா விசிஷ்டமான சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம், இந்த குணங்களை உடையவைகள் தன்மாத்திரைகளும் மகாபூதங்களும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அவைகளோடு சேர்ந்து உற்பத்தி ஆகுது. இத மாதிரி ஏன் பாஷா தேசிகளுடைய திருவுள்ள ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, குணங்களுக்கு தனியா உற்பத்தி கிடையாது, அவைகள் திரவியங்களோட சேர்ந்துதான் உற்பத்தி ஆகும். திரவியங்களோட சேர்ந்தே அவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகுமே தவிர்த்து தனியா அவைகள் உற்பத்தியே ஆகாது, தனியா உற்பத்தி ஆகாது. அதாவது ஒரு திரவியத்துக்கு இன்னொரு திரவியம்தான் உபாதான காரணமா இருக்கும். ஒரு திரவியம் ஒரு குணமானது, குணத்துக்கு திரவியம் உபாதான காரணம்ன்றது கிடையாது. ஒரு வஸ்து இருக்கு, அது உற்பத்தி ஆகச்சேவே அதனுடைய குணம் சுபாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வருது, ஒன்னா சேர்ந்துதானே வருது. அவைகள் தனித்தனியா வருது இல்லையே, குணத்தை பிரிச்சு வைக்க முடியுமா? இன்னொன்னு, ஒரு குணமானது திரவியத்தை ஆசிரிச்சுதான் இருக்கும், பிரிஞ்சே இருக்க முடியாது. இதெல்லாம் அவதஸ்த தர்மமா இருக்கும், அதனால பிரிஞ்சே இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பகுதி சமாசம் சொல்றாக்க இது இந்த கிரமம் வரும். அதனால சூக்ம ஸ்தூல சுபாவாக ஏஷாம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி சூக்ம ஸ்தூல சுபாவாக குணாக ஏஷாம் எவைகளுக்கு இருக்கிறதோ, எவைகள்னாக்கா தன்மாத்திரைகள் மகாபூதங்கள் இவன் அனைத்தையும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துனாக்க அரிகாரண பாவமான சித்தி. அதனால சூக்ம ஸ்தூல சுவாவம் தொகுணம், இது சில பேர் என்ன பண்ணிடுவாளா, கர்மதாரியமா வந்துடுவா. கர்மதாரியம்னா என்ன அர்த்தம், சூக்ம ஸ்தூல சுவாவாஸ்தே ஸ்வகுணாஸ்தே அப்படின்னு அவன் அர்த்தம் பண்ணிப்பா. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கூடாது. குண சுபாவங்களே குணங்கள் அல்ல, சுபாவங்கள் குணங்கள் இவைகள் என்ன அப்படின்னா பிரித்து சொல்லணும். அந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்னா, குணங்களுக்கெல்லாம் தனியா உற்பத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு குணத்துக்கும் நையாயிகள்லாம் அப்படி சொல்லுவாளாம், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நீ ஒத்துண்ட என்ன என்ன ஆகும், குணங்கள் என்ன திரவியங்கள் என்ன இவைகளுக்கெல்லாம் உபாதான உபாதைய பாவம் வந்துடும். ஒன்னு உபாதான காரணமான இருக்குது, இன்னொன்னு உபாதைய காரணமா இருக்குது அப்படின்னு பரிணாமம் ஒத்துமப்படியே ஆயிடும். அது கூடாது. அதனால பகுதி சமாசம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க, சூக்ம ஸ்தூல சுபாவ குணங்களை உடையது தன்மாத்திரைகள் பூதங்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த மாதிரி அர்த்தம் வரும். தேஷாம் சமுதையாக அவைகளுடைய உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். சூக்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமுதய, அது சமுதயன உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். அதனால தன்மாத்திரங்கள்லாம் கூட திரவியங்கள் தான், தன்மாத்திரைகள்லாம் திரவியங்கள் தான், அத்ரவியம் கிடையாது. ஏன்னா காரிகாரணமாக ஒத்துருக்கும், பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தானே, பிரகிருடைய பரிணாமத்தான் இவைகள்லாம் நாம் ஒத்துருக்கோம். அதனால இந்த பிரகிருடைய பரிணாமங்களாத்தான் நாம் ஒத்துருக்கோம். ஆகவே இந்த தன்மாத்திரைகளும் திரவியங்கள் தானே, அவையெல்லாம் திரவிய விசேஷங்கள் தான், வெறும் குணரூபங்கள் குணப்பரம் அப்படின்னு கிடையாது. குணங்கள் அப்படின்னு இல்லை, குணங்கள் இல்லாது. அதனால இன்னொன்னு, கேவல இது குணமானதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவஸ்தைகள்லாம் இருக்காது, நிலைகள்லாம் வராது, நிலைகளே வராது. இப்ப ஒரு விஷயம் பாருங்க, நாராயணன் கருப்பா இருக்கான் அப்படின்னா, இந்த கருப்புன்றது எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நாராயணன் கருப்பா இருக்கிறது இந்த கருமை அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். என் உடம்பு மாறுதலை அடைஞ்சுட்டே இருக்கும், பலவிதமான மாறுதல்களை அடையிறது என் உடம்பு. ஆனால் இந்த கருமைங்கிற குணம் இருக்கு பாருங்க, அந்த குணமானது நிலைகளை அடையவே அடையாது. ஏன்னா உடம்பு திரவியம், அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் சத்ர திரவியம் தசாவது அப்படின்னுட்டு லட்சணம் சாய்க்கிறார் சுவாமி. ஏழாவது சாதிக்கும் பொழுது சத்ர திரவியம் தசாவது, அதனாலதான் அவசாஸ்திரய உபாதானம் அப்படின்னு நியாய சித்தாந்தத்துல சுவாமி சாதிச்சிருக்க. அதனால குணத்துக்கு நிலைகள் வராது, திரவியத்துக்கு தான் நிலைகள் வரும். இப்ப தன்மாத்திரைகள் தான் இத மாதிரி தன்மாத்திரை ஆகாசமாக மாறுனது, சப்த தன்மாத்திரமா மாறித்து சப்த தன்மாத்திரம், அது ஆகாசமா மாறித்து ஆகாசத்தினுடைய பரிணாமம் தான் ஸ்வரூப தன்மாத்திரம். இப்ப திரவியங்களா இருக்கவே தான் இவைகளுக்கு நிலைகள் இருக்கின்றன. அதனால தன்மாத்திரைகள்லாம் பிரகிருதி திரவியம் இருக்கு பாருங்க, அதனுடைய பரிணாமமா தான் இருக்குது. அதனால திரவியத்துவம் தான் அதுல இருக்கு, குணத்துவம் இல்லை. ஆகையினால இங்க சமாசம் என்ன பண்ணணும்னாக்க இந்த மாதிரிதான் வச்சுக்கணும். சூக்ம ஸ்தூல ஸ்வபாவங்கள் என்ன, குணங்கள் என்ன, அவைகள்னா எவைகளுக்கு உள்ளனவோ அவைகள் சூக்ம ஸ்தூல ஸ்வபாவ சுகுணாக அப்படின்ட்டு இது சமஸ்தபதமா இருக்கு. அவைகளுடைய உற்பத்தி தேகாம் சமதையாக, அவைகளுடைய உற்பத்தி அப்படின்னு அர்த்தம் சமதையாக பரிணாம, அது சசிய அந்த பரிணாமம் இருக்கு பாருங்க அந்த பிரக்கிரிய பிரக்கிரியா சமுதய பிரக்கிரியா தாரதமியா தாரதமியம் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஆகாசம் ஆகாசத்துல இருந்து ஸ்வரதன் மாத்திரம் அதனுடைய தாரதமியம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்னுத்துல ஒரே ஒரு குணம் இருக்கு சப்தம் மாத்திரம், இன்னொன்னுத்துல ஸ்பரிஷம் சப்தம், இன்னொன்னுத்துல மூணு சப்தம் ஸ்பரிஷம் ரூபம், சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் ரசம், இப்படி எத்தனையோ தாரதமியங்கள் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்படி தாரதமியம் இருக்கவே தான் பேதம் தெரியுது. தாரதமியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரே மாதிரி இருந்ததுனாக்க ஆகாசமும் வாயுவும் ஒன்னா ஆயிடுமே, அதாவது அஞ்சு பூதங்களும் ஒன்னா ஆயிடுச்சுனாக்க ஒரே பூதம் தான் அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். பேதம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், அதனுடைய சுரூப பேதம் சுபாவ பேதம் தான் இருக்கிறதுனால தாரதமியா தன்மாத்திரம். அது மாத்திரம் இல்ல பூதத்துக்கும் தன்மாத்திரைக்கும் பேதம் சொல்ல முடியும். அது எப்படின்னா தன்மாத்திரா பூத பேதக, தன்மாத்திரைக்கும் பூதத்துக்கும் பேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது கடல ததினையாது தத்துவவித்பிகி கற்பித்தக, கடல ததினையாது கடலம் அதெல்லாம் சுற்றுட்டும் ஏற்கனவே அந்த பால் இருக்கு அதுக்கு அமுது குத்துறோம் துவைக்கிறோம் ஆதஞ்சனம் பண்றோம் அது ததி ரூபமா வருது, அதுல ஒரு க்ஷணத்திலேயே அது மாறிடாது. குத்தின உடனே மோர் கொஞ்சம் போறோம் குத்தின உடனாக்க உடனேவா தயிரா மாறி வருது, மாறுறது இல்ல ஒரு கிரமமாதான் மாறுறது. அதுல மத்தியமமான அவஸ்தைக்கு பாருங்க நடுவுல இருக்கிற நிலை அதுதான் கலலம்னு சொல்றது, அது அது பாலும் இல்லை தயிரும் இல்லை. அதனாலதான் அது வந்து மதுரமாவும் இருக்கிறது இல்ல புளிப்பாவும் இருக்கிறது இல்ல. அதனால முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஒரு நிலை, மதுரமா இருக்கிறது ஒரு நிலை புளிப்பா இருக்கிறது ஒரு நிலை, ஆனால் நடுவுல இருக்கிறது ஒரு நிலை. அந்த நடுவுல இருக்கிற நிலை தான் இந்த இடத்துல தன்மாத்திரன் சொல்றது. ஆகையினால இந்த கிரமத்துலதான் சொல்றோம். இப்படி சொன்னதனால நமக்கு என்ன சித்தாந்தம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த 24 தத்துவங்கள்ல 12 காரணமா இருக்கு 12 காரியமா இருக்கு, அனைத்துக்கும் சர்வகாரணமாக எம்பெருமான் இருக்க போறான், அனைத்துக்கும் காரணமாக எம்பெருமான் இருக்க போறான் அது வேற. இத சாங்கியால் சொல்றத அங்கீகரிக்க கூடாது, ஏன்னா அவ வந்து வெறும் யுக்தியை கொண்டுதான் அவ சொல்றாரு, அந்த யுக்தியை கொண்டு சொல்றதுன்றதெல்லாம் தவறானதுன்னு சொல்ல போற பின்னாடி அப்புறம் ஸ்லோகம் எல்லாம் வரப்போறது. அதுல சாங்கியாலையும் வைசேஷியாலையும் நிறைய கண்டனம் பண்ணி சாதிக்க போறாரு. அதனால இந்த கிரமத்துலதான் சிருஷ்டி பிரக்கிரிய, இப்படி சிருஷ்டி பிரக்கிரிய இருக்கிறதுனால வேதம் சொன்னது ஸ்மிருதிகள் சொல்றது அதுலயும் ஸ்ரீ பாஞ்சராத்திர சன்னிதிகள், ஸ்ரீ பாஞ்சராத்திர சன்னிதிகள்ன்றது பரம பிரமாணமா நம்ம சித்தாந்தத்தில் இருக்கு. அது சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும், அது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆகையினால இது அத்தனையும் முக்கியம், அது அத்தனையும் பிரமாணம் சித்திக்கிறது. அதனால எல்லா உபனிஷத்துக்கும் அந்த இது இருக்கு பாருங்க, தாத்பரியத்துல விரோதம் இல்லை அப்படின்னு சித்திக்கிறது. இது அத்தனையும் சித்திக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தினால இந்த விரோத சமணங்கள் எல்லாம் பண்ணி ஒரு கிரமத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் அப்படின்றது தாத்பரியம். இப்போ ஸ்லோகத்தை திருப்பி சேவிக்கலாம். தத்ர அகங்கார ஜன்யம் பஜதி பரிணதைஹி சப்த மாத்திரம் நபஸ்வம் தத்தன்மாத்திர பூர்வாஹ ததுபரி மருதக்ஞம் புபும்யக்ரமாஸ்யுஹு சூக்மஸ்தூலஸ்வபாவ ஸ்வகுண சமுதய பிரக்ரியா தாரசம்யாத் தன்மாத்ரா பூதபேத கடலததினயாத் கல்பிதத்தத்வவித்திஹி கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.